வர்ணம் சரி சரி கலிசேனே நயனம் நயனம் உருக்கின வாகல்லே தொலகரி கவிதல்லே தலப்புலு கதிலேனே செலிமதி விரிசேனே ரவிக்குல ரகுராமா அனுதினமு நின்னு கோரி வர்ணம் வர்ணம் சரி சரி கலிசேனே நயனம் நயனம் கவிதல்லே தலப்புலு கதிலேனே செலிமதி விரிசேனே ரவிக்குல ரகுராமா அனுதினமு நின்னு கோரி வர்ணம் வர்ணம் சரி சரி கல்லிசேனே நயனம் நயனம் சரி சரி கலிசேனே நயனம் நயனம்